ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಚೈತ್ರಾರ್ದ್ರ ಸಂಭವಂ ಕಾಂಚ್ಯಾಂ ರಂಗರಾಜ ಗುರುಸುತಂ ಸುಪ್ರತಿಷ್ಠಾಂ ಸಮಾತ್ರೇಯಂ ರಾಮಾನುಜ ಗುರುಂ ಭಜೇ. ಚಿತ್ರೈ ಮಾದಂ திருவாதிரை நட்சத்திரம் பகவத் ராமானுஜருடைய அவதார தினம். அதே திருவாதிரையில் சித்திரை மாதத்தில் அவதரித்த வேறொரு ஆச்சாரியர் ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர். சம்பிரதாயத்தில் இவருக்கு அப்புள்ளார் என்று பிரசித்தம். சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் ஆச்சாரியர். பகவத் ராமானுஜர் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்த காலத்தில் அவருடைய ஆகாரத்தில் விஷம் கலந்திருப்பதை அறிந்து பல தினங்கள் ஒரு திருடமான ஆகாரம் இல்லாமல் தீர்த்த மாத்திரம் சேவிச்சுண்டு இப்படியே இருந்திருக்கார் அப்படின்ற விஷயம் திருக்கோட்டியூர் நம்பிக்கை தெரிய வருது. திருக்கோட்டியூர்லேருந்து ஏறுகிறார் ஸ்ரீரங்கத்துக்கு ஏழுறார் சுவாமி. இதனுடையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆயிடுது. வெறும் தீர்த்தபானம் மாத்திரமே பண்ணிட்டுருக்கார் சுவாமி பாஷ்யகாரர் ராமானுஜர். ஆச்சாரியன் வர விஷயம் அறிந்து ஆச்சாரியனை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பாஷ்யகாரர் ஸ்ரீரங்கத்தின் கரையான காவிரிக்கு போறார். அந்த இடத்துல நடு காவேரியில் மத்தியான வேளையில் ஆச்சாரியனை எதிர்கொள்கிறார். சம்பிரதாயப்படி விழுந்து சேவிக்கிறார். ஆச்சாரியன் சேவிக்கிற போது ஆச்சாரியன் போகணும்னு சொல்ற வரைக்கும் சேவிக்கணும். 4 திராச்சு, 8 திராச்சு, 10 திராச்சு, 12 20 திருக்கோட்டை நம்பி போரும்னே சொல்ல. அந்த சமயத்தில் அங்கே இருந்தவர் ஆச்சாரியனுடைய பாஷ்யகாரருடைய பிரிய பாகினியரில் ஒருத்தர் பிரணதார்த்திகரார் அப்படின்னு திருநாமம் இருக்கு. அந்த வெயில் வேளையில் பாஷ்யகாரர் தள்ளாமல் விழுந்து சேவிக்கிறத பார்த்து எழுந்து அவரை பாஷ்யகாரரை கட்டிப்பிடிச்சுண்டு கொஞ்சம் உரத்த குரல்ல திருக்கோட்டி நம்பிக்கிட்ட இவ்வளவு சிக்ஷை பண்ணணுமா அப்படின்னு கேட்க திருக்கோட்டி நம்பி உம்மைதான் தேடின்னு இருந்தோம். ஆச்சாரியனுடைய திருமேனியில் யாருக்கு இவ்வளவு பரிவு இருக்கோ அவர்தான் ஆச்சாரியருக்கு மாதுகரம் செய்ய வேண்டியவர் அப்படின்னு சொல்லி பாஷ்யகாரருக்கு மடப்பள்ளி கைங்கரியத்தை இனி நீயே செய்து வரும்னு நியமித்தார். அதன் பிரகாரம் ஆத்திரேயரா பிரதார்த்திகராச்சாரியார் பாஷ்யகாரருக்கு திருமலைப்பள்ளியில் கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். மகாவித்வான் அவர் வந்து பாஷ்யகாரரே அவரை வேதாந்த உதயனர் அப்படின்னு சொல்லுவார். வேதாந்த உதயனன்னு சொல்லுவானே அப்படின்னா எப்படி நியாயசாஸ்திரத்தில் உதயனாச்சாரியர் அவருக்கு ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னால் அவர் உதயனாச்சாரியர் தான் நியாயசாஸ்திரத்தில். அவர் வந்த பிறகு வாதிகள் யாருமே தலையெடுக்கலை, எல்லாராலையும் போற்ற தகுந்தவர். அப்படி வேதாந்த சாஸ்திரத்துக்கு உதயனாச்சாரியர் போல இருந்தவர். அப்படினால வேதாந்த உதயனர்னு அவருக்கு பாஷ்யகாரரே அருணிய திருநாமம். அப்படிப்பட்டவரான கிடாம்பி ஆச்சான், சம்பிரதாயத்தில் அவருக்கு பேர் மடப்பள்ளி ஆச்சான்னு. அவரிடத்தில் அவருக்கு பாஷ்யகாரர் ரகசியங்களோட அர்த்தங்களில் திருக்கோட்டியூர் நம்பிகள் கருத்து 18 தடவை தான் நடந்து போய் தெரிந்து கொண்ட திருமந்திரார்த்தங்களையும் துவயார்த்தத்தையும் சரவஸ்லோகார்த்தங்கள் எல்லாத்தையும் ரகசியமாக இவருக்கு அனுகிரகித்தார். அதனாலேயே நம்ம சம்பிரதாயத்திற்கு சொல்றச்ச சுவாமி தேசிகன் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன் அப்படின்னு சாய்கிறார். அப்படிப்பட்ட கிடாம்பி ஆச்சான் என்று சொல்லப்படுகின்ற பிரதாப்திகளாச்சாருடைய புத்திரர் கிடாம்பி ராமானுஜர், அவருடைய புத்திரர் கிடாம்பி ரங்கராஜாச்சாரியர், அவருடைய புத்திரர் கிடாம்பி ராமானுஜாச்சாரியார் அப்புள்ளா. கலி பிறந்து 4322 வருஷம், விக்ரம வருஷம், கிட்டத்தட்ட 1220-21 ஏடி. இந்த புதிய காலத்தில் சொல்லணும்னா சித்திர மாதம் திருவாதிர நட்சத்திரத்தில் அப்புள்ளாருடைய அவதாரம். திருவாதிர நட்சத்திரத்தில் அவதரித்தானபடியினாலையும் தன்னுடைய பிதாவினுடைய திருநாமமான அப்படினாலையும் அவருக்கு ராமானுஜர்னே திருநாமம் சூட்டியருளினார். ஆரம்ப காலத்திலேருந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்துருந்தாராம். எப்பவும் பகவத் விஷயம், பகவானை பற்றியே பேச்சு, இப்போ அப்பா காலக்ஷேபம் சொல்கிறச்சு என்ன சொல்கிறான்னு கேட்குறது, இப்படி சின்ன வயசுலேருந்தே பகவத் பிரீத்தியோடு இருந்தபடியினால எப்படி திருக்குறுகை பிரான் புல்லான் எழுந்தருள் இருந்தாரோ அந்த மாதிரியே இவர் இருந்தபடியினால அந்த புல்லானா இவர் அப்படின்னால அப்புள்ளான் அப்புள்ளானோ அப்புள்ளாரோன்னு கேட்க போய் அதுவே இவருடைய திருநாமம் ஆயிற்று. தன்னுடைய பிதாவான ரங்கராஜாச்சாரியர் அவராலே உரிய காலத்தில் உபநயனம் செய்விக்கப்பட்டு எல்லா சாஸ்திரங்களையும் அவருக்கு அனுகிரகித்து சாமானிய சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அனுகிரகித்து ரகசியங்கள் ரகசியார்த்தங்களையும் தங்களுடைய பரம்பரையாக வந்த ரகசியார்த்தங்களையும் அனுகிரகித்தார். நம்முடைய ரகசிய பரம்பரையில் வரிசையாக 3-4 பேர் ஆத்திரேய கோஷிகா, அப்பா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு. அதில் இந்த அப்புள்ளார் தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் ரகசியார்த்தங்கள்லாம் தெரிஞ்சின்றவர். பகவத் சங்கல்பத்தில் தகப்பனார் தன்னடை சொதிக்கு எழுந்துள்ள சீபாஷியாதி கிரந்தங்களை நடாதுரம்மாள் கிட்ட சுவீகரிச்சின்றார். சீபாஷ்யம் கீதாபாஷ்யம் திருவாராயிரப்படி எல்லாம். அதே சமயத்தில் காஞ்சிபுரத்தில் எழுந்த காலத்தில் தான் இது தன்னுடைய சகோதரிய புண்டரீக யஜ்வானுடைய குமாரரான அனந்தசூரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவளுக்கு பிறந்த குழந்தை தான் சுவாமி தேசிகன் திருவவதாரம், கண்டேயிலேயா திருவவதாரம். சுவாமி தேசிகனும் சின்ன வயசில் இருக்கச்ச அப்புட்டார கையை பிடிச்சிட்டு காலக்ஷேப கோஷ்டிக்கு ஒரு நாள் எழுந்திருக்கிறார். அந்த தேசிகனுடைய தேஜ விசேஷத்தை பார்த்தபோது எல்லாருக்கும் அந்த குழந்தையை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தா அப்புள்ளார் வந்து தண்டை சமைச்சா குழந்தைய அம்மாவை தண்டை சமைச்சது. அம்மாள் காலக்ஷேபம் ஆனதுக்கப்புறம் எங்கே விட்டோன்னு கேட்கறது யாருக்குமே ஞாபகம் வரல. அப்போ இந்த குழந்தை தான், நாங்கள் வரும்போது நீங்கள் இந்த வார்த்தை தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த வாக்கியத்தை எடுத்து கொடுக்க இவ்வளவு சூக்ம புத்தியாக இருக்கிற குழந்தையே அம்மாள் அனுகிரகித்தார். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதீட்சித்த பகிர்மதா பூயா த்ரைவித்யமான்யஸ்தும் பூரி கல்யாண பாஜனம் என்பதாக. இப்படி பரமாச்சாரியரான அம்மாளுடைய அனுகிரகத்தினாலேயும் சாட்சாத் ஆச்சாரியரான அப்புள்ளாருடைய அனுகிரகத்தினாலேயும் தேசிகன் சகல வித்யாபியாசங்களையும் அப்புள்ளாரிடமிருந்து கற்றார். அப்புள்ளாரை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் பாஷ்யகாரருடைய சரித்திரத்திலிருந்தும் சரித்திரத்தில் இந்த பரம்பரையில் வந்தவர் என்றதும் சுவாமி தேசிகனுடைய சீசூத்திலிருந்து தான் கிடைக்கிறது. சுவாமி தேசிகண்டிய சீசுக்திகளில் பல இடத்துல அப்புள்ளார காமிச்சு கொடுக்கிறார். தான் தான் அவருடைய பெருமையாக சொல்கிறார். ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கரம் கொண்டனம் மத்திகிரி திருமால்னு பெருமாள் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தது அப்புள்ளார் தான் முதல்ல. அதுபோல தன்னுடைய தேசிகன் தன்னுடைய எல்லா விதமான கிரந்தங்களிலும் முக்கியமான கிரந்தங்கள் எல்லாத்திலையும் அப்புள்ளார பேர் எடுக்காம சொல்றதில்லை. ஏன்னா குரு பிரகாசியே தீமான்னு நமக்கு சொன்னவர் தன்னுடைய குருவை பிரகாசிப்பார. முக்கியமா ரகசிய பிரசாரத்தில் ஆரம்பத்தில் கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே ஹஸ்திகிரீசஸ்ய வீதி சோதக கிங்கரான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். கர்ம பிரம்மாத்மகமான சாஸ்திரம் ஐக்கிய சாஸ்திரம் நமக்கு பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு தனித்தனியாக கிடையாது, எல்லாம் சேர்ந்து ஒரே மீமாம்சா சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரத்தில் வேதமே பிரமாணம்னு வேதத்து மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அது மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் யுக்திவாதம் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் யார் யுக்திவாதம் பண்ணுறாலோ கௌதஸ்குத நிவர்த்தகான், கௌதஸ்குதம் குதா குதா எது எப்படி எது அப்படின்னு யுக்திவாதம் பண்ணுறவா, அவர்களை நிரசனம் பண்ணக்கூடியவர் நிவர்த்தகான் அவரே. அப்படி நிவர்த்தகம் பண்ணி என்ன பண்ணாருன்னா அவளை ஹஸ்திகிரீசஸ்ய வீதி, பகவானுடைய வீதினா பகவான் எழுந்துள்ள வீதினா பகவான் நன்றாக தெரியுது வேத மார்க்கம். அந்த வேதங்களை வேதத்தில் இருந்த கண்டகங்கள் எல்லாத்தையும் சோதனம் பண்ணி யார் அது வேலை தோஷங்கள்லாம் சொல்கிறாளோ அதெல்லாம் தப்புன்னு அவரெல்லாம் விளக்கி அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணவரா அப்புள்ளார். வீதி சோதக கிங்கரான் அப்படின்னு இப்படி அப்புள்ளாருடைய பெருமையை முதல் முதலே ரகசியத்ரய சாரத்திலேயே பேசினவர் சுவாமி. இந்த அப்புள்ளார் சாட்சாத் ராமானுஜருடைய அவதாரம் அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு திடமான எண்ணம். அதனால தான் அதிகரண சாராவுடைய ஒரு இடத்துல அஸ்ரௌஷம் சேஷகற்பாத் அகமபி விதுஷோ வாதிகம் சாம்புவாகாத். சேஷகல்பர் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரன்றார். ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பகவத் ராமானுஜர். அந்த பகவத் ராமானுஜருடைய அதே திருநட்சத்திரத்தில் அவதரித்த அப்படின்னா ராமானுஜரே மறுபடியும் அவதரித்தவர்னு. அதனால தான் சேஷகல்பா சேஷ துல்லியர் அப்படின்னு பகவத் ராமானுஜருக்கு துல்லியர் எங்கள் ஆச்சாரியன்னு சொல்கிறார். அவர் யாருன்னா வாதிஹம்சாம்புவாகர். வாதிஹம்சங்களுக்கு வாதிகளாகிய ஹம்சங்களுக்கு அம்புவாக மேகங்களை போன்றவர். இந்த ஹம்சங்கள்லாம் என்ன பண்ணுன்னா மேகத்தை பார்த்தாலே மழையை கண்டா பிடிக்காது ஹம்சங்களுக்கு, மேகத்தை பார்த்தாலே ஓடிப்படும். அந்த மாதிரி இந்த அப்புள்ளாருடைய வாதத்தில் இருக்கிறதுனாலே பாக்கி வாதிகள்லாம் ஓடிப்படுவாளாம். அப்படி வாதிஹம்சங்களுக்கு மேகத்தை போட்டு இருந்தவர் அப்படின்னு வாதிகம் சாம்பு ஆகாதுன்னு இவருக்கு இவருக்கு ஒரு பட்ட பெயர் இது திருநாமம் பிருதம் வாதிகம் சாம்பு ஆகர்னு. அதிகரண தாராவளியில் கடைசியில் பாராசரிய பிரபூதாத் உபனிஷத் அமிர்தோ தன்வதசாரபூதம் நிர்மத்தியாதத்த சூத்திரேர விசித நிகமாச்சாரிய நாமா முனீந்திரா எத்தன்னிஷ்கிருஷ்டமித்தம் யதிபதி ஹிருதயாரூடம் ஆரூட சாட்சியா தத்வக்தாவாதி பக்திர சகமா குருபிஹி வாதிஹம்சாம்புவாகை அப்படின்னு முடிகிறார் அதிகரண தாராவளியில். இந்த அதிகரண தாராவளியில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஹயக்ரீவன் சொல்லி பாஷ்யகாரருடைய ஹிருதயத்தில் இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது ஹயக்ரீவன். ஹயக்ரீவன் எப்படி சொல்லிக் கொடுத்தார்னா எங்களோட குருவாக குருமுகேன சொல்லிக் கொடுத்தார். குருவீர் வாதிகம் சாம்புவாகை அப்படின்னு. இவரால் தான் தனக்கு எல்லா விதமான ஜானமும் அப்படின்றத காண்பிக்கச்ச, சிஷ்யா சிக்ஷித புத்தயா ஸ்ருதிபதே ஏஷாம் பயம் ஏசனஹா அப்படின்ட்டு. ஸ்ருதிபதே சிக்ஷித புத்தயா, இந்த குருவினால்தான் நாங்கள் எல்லாமே எனக்கு வேத மார்க்கத்தில் நிலை புத்தி பிரதிஷ்டிதமாயிற்று அப்படின்னு. இந்த அப்புள்ளாருடைய கிரந்தம் நியாயக்குலிசன்ற கிரந்தம், இதுபோல பலவிதமான விஷயங்கள் அப்புள்ளாரை குறித்த விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் யாரு நராதமன், யாரு பரமாஸ்திகன் அப்படின்னா, சர்வேஸ்வரனை அவன்தான் பரமானவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அம்மான் அழிப்பிறான் அவனும் விடத்தான் யானார், அவன் எங்க பெருமாள், அவன் பெரியவன், நாமலா சாதாரண மனுஷா அப்படின்னு யார் விலகி போறாளோ, அதாவது பெருமாளை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா பகவானுடைய பரத்துவத்தை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா அவனை விட்டு விலகி போகிறார்களே, அவர்கள்லாம் நராதவர்கள், அவர்கள்லாம் பிறந்து கெட்டார் அப்படின்ற. ஞானம் தெரிகிறது, ஞானம் வந்துருத்து, அதுக்கப்புறம் இவன் கெட்டு போயிடறான். ஆனால் அவளை காட்டிலும் சாதாரண இடைச்சிகளைப் போல விவேக ஞானம் இல்லாட்டா கூட பகவானுடைய சௌலபியத்தை தெரிஞ்சுட்டு அவன்தான் நமக்கு அணுகப்பட வேண்டியவன், அவனை தான் நமக்கு நான் சேர்ந்திருக்கணும்னு யார் இருக்காளோ அவள்லாம் பரமாஸ்திகன் அப்படின்னு. சர்வேஸ்வரனுடைய பரத்துவ மாற்றத்தை அறிந்து அகருகையாலே நராதமன் என்று பெயர் பெற்ற பிறந்து கெட்டானில் காட்டில் இடைச்சிகளைப் போலே விவேகம் இல்லையேயாகிலும் சௌலபியத்தை அறிந்து அந்நலனுடைய ஒருவனை நணுகும் அவனே பரம ஆஸ்திகன் என்று அப்புள்ளார் அருளி செய்யும் பாசுரம். இது ஸ்ரீமத் ரகசத்ரயசாரத்தில் பரிகர விபாகாதிகாரத்தில் இருக்கிறது. அதனால் அதிகமாக ஞானம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா அவன் அடையிறதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிட்டு பகவானை காட்டிலும் பகவானிடத்திலிருந்து விலகி போவதை காட்டிலும் பகவான் தான் நமக்கு எல்லான்னு, அதிக ஞானம் இல்லாட்டா கூட விவேக ஞானம் இல்லாட்டா கூட பகவான் தான் எல்லாம் இருக்கணும், அவன் தான் பரம ஆஸ்திகன். இந்த மாதிரியாக அந்த அங்க அங்க கிரந்தத்தில் இது எங்கள் அப்புள்ளார் சாகித்த விஷயம், எங்கள் அப்புள்ளார் சாகித்த விஷயம்னு, எங்கள் ஆச்சாரியன் சாகித்த விஷயம்னு பல இடத்துல எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால தான் சுவாமி தேசிகனுக்கு அப்புள்ளார்கிட்ட இருந்த அசிதிலமான பக்தி இருந்தபடியினால தான் சுவாமி தேசிகனை பற்றி பண்ண கிருதிகள் எல்லாத்துலேயுமே பின்னாடி இருந்தவெல்லாம் அப்புள்ளாரையும் சேர்த்துலே இவர் அனுபவிக்கிறார். முக்கியமாக ராமானுஜாரியா தாத்ரேயான் மாதுலா சகலா கலா அவாப்பிய விம்சத்தியத்தே எஸ்தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம்னு குமார வரதாச்சாரியர் சுவாமி தேசிகனுடைய மங்களத்தில் ஆத்ரேய ராமானுஜாரத்திலிருந்து இவருக்கு சகல விதமான கலைகளும் கிடைத்தது என்னும், அதேபோல இதில் பிள்ளையந்தாதியில் காவலன் எங்கள் கிடாம்பி குலபதி அப்புளாரதம் தேமலர் சேவடை சேர்ந்து பணிந்து அவரதம் மருளால் மாவலரும் தென் வடமழி நற்பொருள் பெற்ற நம்பி. காவலர் தொகுப்பு குலத்தரசேனு, காவலர் தொகுப்பு குலத்தரசேனு தான் தேசியன், பாக்கி எல்லாம் அப்புள்ளார் விஷயமான விஷயம். அவர்தான் காவலன், அவர் குலபதி, அவருடைய திருவடிகளைச் சேர்ந்து தென்மொழி வடமொழி எல்லாவற்றையும் கற்றறிந்தவர் சுவாமி தேசிகன் என்று. அதுபோல சப்ததி ரத்ன மாளிகையில் பிரச்சுவாதி சங்கர மன்னன் அனந்தசூரி சூனவே அபிநந்தியமான வைபவாத் திகந்தவாதி ஹம்ச ஜைத்ர காலமேக தேசிகா உபாத்த சர்வசாசனாய ஹந்த வருஷ விம்சதோ புனப்புனர் நமஸ்கிரியாஸ்து வெங்கடேச சூரையேன். இந்த வாதிகம் சாம்புவாகரம் சொல்றார். திகந்தவாதி ஹம்ச ஜைத்ர காலமேக தேசிகாத் வாதிகம்சர்களுக்கு வாதிகளாகிற அம்சர்களுக்கு மழை மேகம் போன்றிருந்தவர் என்பதாக சுவாமி தேசிகன் சாகித்யதனியன் அப்துல்லாரை பற்றி எஸ்மாத் அஸ்மாபிரேதது எதிபதி கசிதாது எதிபதி கசித பிராட்டன பிரக்ரியா பிரக்ரியோஜது கர்ம பிரம்மாவமர்ஜம் பிரபவ பகுபலம் சார்த்தம் அக்ராஹி சாஸ்திரம் தம் விஸ்வத் வேத வித்யா ஸ்திதிபத விஷயஸ்தேயபூதம் பிரபூதம் வந்தே யாத்ரேய ராமானுஜ குருமனகம் வாதிஹம்சாம் புவாகம் என்றார். இதிலும் சகலவித வாக்கங்களும் நான் அதிகரித்து அப்புள்ளாரிடத்துதான் என்பதாக தெரிவிக்கிறார். நாலு விதமான சாஸ்திரங்களிலும் நமக்கு காலக்ஷேபத்தினத்துக்கு எல்லாத்திலும் அப்புள்ளார் நமக்கு தனியன் அப்புள்ளார் ஆச்சாரியனாக வரக்கூடியவர். ஏன்னா சுவாமி தேசிகன் சகல விதமான கிரகணம் செய்தவர் செய்ததும் அப்புள்ளாரிடமே. அப்படிப்பட்டவரான அப்புள்ளாருடைய திருநக்ஷத்திரத்தில் நம்ம அப்புள்ளாரை ஸ்மரிக்கிறது நமக்கு ரொம்ப பாக்யம். இந்த அப்புள்ளாரை பற்றி இதே ஆத்ரேய வம்சத்தில் வந்த திருக்குடந்தை தேசிகன் பாதிகம்சாம் புவாகாரிய ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பதாகவும் தெரிகிறது. இந்த அப்புள்ளாருடைய சரித்திரத்தை நாம் நிசந்தித்தோமானால் இது சுவாமி தேசிகனுக்கும் மிகவும் திருவுள்ளமுகக்கும். இன்னும் தங்காச்சாரிய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுறவால நிச்சயமா தேசிகனுக்கு திருவுள்ளமாக இருக்கும் மொழியும். அதனால் இந்த ஒரு கைங்கரியத்தை தேசிகா தினந்தோறும் தேசிகன் என்கிறதான ஒரு குழுமம் நம்முடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த எல்லா ஆச்சாரியர்களுடையும் அன்று தொட்டு இன்றளவு வரை இருக்கின்ற பலவிதமான ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரங்களை பின்புள்ளாருக்காக இதை நன்றாக ரெக்கார்ட் பண்ணுறார் தெளிவுபடுத்துகிறார்கள் பின்புள்ளருக்காக பிரமாணப்படுத்துகிறார்கள். இந்த கைங்கரியத்தில் அடியனுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதற்காக இந்த தினந்தோறும் தேசிகன் குழுமத்திற்கு அதைச் சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய கிருதஞ்சலியை தெரிவித்து நிறுத்துகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.